கண்ணு சௌக்கியந்தா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. பார்க்கத்தான் சின்ன பையன் தானுங்க, பொங்க புட்டுக்கு சின்ன சாவி நானுங்க. நாட்டுக்கு நல்ல பையன் தானப்பா, எனது புட்டுக்கு கள்ளச்சாவி நீ அப்பா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா.